தலைப்பு ஓட்டு இயந்திரம். ஒவ்வொரு ஓட்டுக்கும் ஒவ்வொரு காசு. தவறுகளை மறைத்து செய்யவோ இயந்திரம் யாருக்காக போட்டாலும் ஒருவருக்கே போடுதே. குடியாட்சியில் வாக்களிக்கும் இயந்திரமாய் மக்கள், தவறாமல் ஓட்டு போட்டது இயந்திரமே.